ಶ್ರೀಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶುಕ್ಲಾಂಬರಧರಂ ವಿಷ್ಣುಂ ಶಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇತ್ ಸರ್ವವಿಘ್ನೋಪಶಾಂತಯೇ. ವಾಗೀಶಾಧ್ಯಾಸು ಮನಸಃ ಸರ್ವಾರ್ಥಾನಾಂ ಉಪಕ್ರಮೇ. ಯಂ ನತ್ವಾ ಕೃತಕೃತ್ಯಾಸ್ತಿ ಭೂತಂ ನಮಾಮಿ ಗಜಾನನಂ. ಗುರುರ್ಬ್ರಹ್ಮಾ ಗುರುರ್ವಿಷ್ಣುಃ ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರಃ ಗುರುಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಅಖಂಡಮಂಡಲಾಕಾರಂ ವ್ಯಾಪ್ತಂ ಯೇನ ಚರಾಚರಂ ತತ್ಪದಂ ದರ್ಶಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ದುರ್ಭಿರ್ಯುಕ್ತಾಶ್ಚ ದುರ್ಭಿಸ್ಫಟಿಕಮಣಿಮಯೀ ವಕ್ಷಮಾಣಾಂ ದಧಾನಾ ಹಸ್ತೇನೈಕೇನ ಪದ್ಮಂ ಸಿತಮಪಿ ಚ ಶುಕಂ ಪುಸ್ತಕಂ ಚಾಪರೇಣ ಭಾಸಾ ಕುಂದೇಂದುಶಂಖಸ್ಫಟಿಕಮಣಿನಿಭಾ ಭಾಸಮಾನಾ ಸಮಾನಾ ಸಾಮೇ ವಾಗ್ದೇವತೇಯಂ ನಿವಸದು ವದನೆ ಸರ್ವಥಾ ಸುಪ್ರಸನ್ನಾ. ಪೂಜಂತಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾ ಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ ಯಃ ಪಿಬನ್ ಸತತಂ ರಾಮಚರಿತಾಮೃತ ಸಾಗರಂ. ಅತೃಪ್ತಸ್ತಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಚೇತ ಸಮಕಲ್ಮಷಂ ಗೋಷ್ಪದೀಕೃತವಾದೀಶಂ ಮಶಕೀಕೃತ ರಾಕ್ಷಸಂ ರಾಮಾಯ ನಮಃ. ಮಾಲಾರತ್ನಂ ವಂದೇ ಅನಿಲಾತ್ಮಜಂ ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀಶೋಕನಾಶನಂ ಕಪೀಶವಕ್ಷಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾಭಯಂಕರಂ. ಉಲ್ಲಂಘ್ಯ ಸಿಂಧೋಸಲಿಲಂ ಸಲೀಲಂ ಯಶೋಗವನ್ಯಂ ಜನಕಾತ್ಮಜಾಯಾಃ ಆದಾಯ ತೇನೈವ ದದಾಹಲಂಕಾಂ ನಮಾಮಿತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ ಆಂಜನೇಯಮದಿಪಾಟಲಾನನಂ ಕಾಂಜನಾದ್ರಿಕಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತತರುಮೂಲವಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನನಂದನಂ. ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರ ಕೃತಮಸ್ತಕಾಂಜಲಿಂ ಬಾಷ್ಪವಾರಿ ಪರಿಪೂರ್ಣಲೋಚನಂ ಮಾರುತಿಂ ನಮತ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ ಮನೋಜವಂ ಮಾರುತತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂಥಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ. ವೈದೇಹೀ ಸಹಿತಂ ಸುರದ್ರುಮತಲೇ ಹೈವೇ ಮಹಾಮಂಡಪೇ ಮಧ್ಯೇ ಪುಷ್ಪಕವಾಸನೇ ಮಣಿಮಯೇ ವೀರಾಸನೇ ಸಂಸ್ಥಿತಂ ಅಗ್ರೇ ವಾಚಯತಿ ಪ್ರಭಂಜನ ಸುತೇ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ಭರತಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. ವಾಮೇ ಭೂಮಿ ಸುತಾ ಪುರಸ್ತು ಹನುಮಾನ್ ಪಶ್ಚಾತ್ ಸುಮಿತ್ರಾ ಸುತಃ ಶತ್ರುಘ್ನೋ ಭರತಶ್ಚ ಪಾರ್ಶ್ವದಲಯೋರ್ವಾಯುವಾದಿಕೋಣೇಷು ಚ ಸುಗ್ರೀವಶ್ಚ ವಿಭೀಷಣಶ್ಚ ಯುವರಾಟ್ ತಾರಾಸುತೋ ಜಾಂಬವಾನ್ ಮಧ್ಯೇ ನೀಲ ಸರೋಜ ಕೋಮಳ ರುಚಿಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. ರಾಮಂ ರಾಮಾನುಜಂ ಸೀತಾಂ ಭರತಂ ಭರದಾನುಜಂ ಸುಗ್ರೀವಂ ವಾಯುಸೂನುಂ ಚ ಪ್ರಣಮಾಮಿ ಪುನಃ ಪುನಃ. ನಮೋಸ್ತು ರಾಮಾಯ ಸ ಲಕ್ಷ್ಮಣಾಯ ದೇವ್ಯೈ ಚ ತಸ್ಯೈ ಜನಕಾತ್ಮಜಾಯೈ. ನಮೋಸ್ತು ರುದ್ರೇಂದ್ರಿಯಮಾನಿಲೇಭ್ಯೋ ನಮೋಸ್ತು ಚಂದ್ರಾರ್ಕಮರುದ್ಘನೇಭ್ಯಃ. ಚರಿತಂ ರಘುನಾಥಸ್ಯ ಶತಕೋಟಿ ಪ್ರವಿಸ್ತರಂ ಏಕೈಕಮಕ್ಷರಂ ಪುಂಸಾ ಮಹಾಪಾತಕನಾಶನಂ. ವಾಲ್ಮೀಕಿಗಿರಿಸಂಭೂತಾ ರಾಮಾಂಭೋ ನಿಧಿ ಸಂಗತಾ ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣೀಕಂಕಾ ಪುನಾತಿ ಭುವನಸ್ತ್ರಯಂ. ವಾಲ್ಮೀಕೇರ್ಮುನಿಸಿಂಹಸ್ಯ ಕವಿತಾವನತಾರಿಣಃ ಶೃಣ್ವನ್ ರಾಮಕಥಾನಾದಂ ಕೋ ನಯಾತಿ ಪರಾಂಗತಿಂ. ಜಾನಕೀಕಾಂತಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ ಜಯ. ಸರ್ವಶರಣ್ಯನೂ ಸರ್ವಲೋಕ ಈಶ್ವರನುಮಾನ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣನ್ ಸಂಸಾರತ್ತಿಲ ಜೀವಕೋಟಿಗಳை உத்தாரணம் பண்றதுக்காகவே பல அவதாரம் எடுத்திருக்கார். மத்ஸ்ய கூர்ம வராகாதி போன்ற அவதாரங்கள் எடுத்திருக்கார். அதுல இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, மத்தியாவதாரம் தான் இவாளுக்கு வழிகாட்டியா இருக்க முடியும் என்கின்ற பரம கருணையினாலேயே மத்தியாவதாரம் பண்ணி தர்மத்தை காட்டித்தரார். சரணாகதி தர்மத்தை காட்டுறார். ஸ்ரீராமர் அந்த தர்மத்தை நிலநாட்டுறார் அப்படின்னே சொல்லலாம். ராமபிரானை காட்டிலும் ரொம்ப உபகாரம் பண்ணினது யார் அப்படின்னா வால்மீகி பகவான் தான். ஏன்னா சமகாலத்துல அந்த ராமரை பத்தி அவ அனுபவித்து அதோட நிறுத்தாமல் ஒரு கிரந்தமாக அழகா 24,000 ஸ்லோகங்களாக இத்திஹாசமாக நம்மளுக்கு பொக்கிஷத்தை தந்திருக்காளே, அமிர்தை தந்திருக்காளே. இதனாலேயே அந்த ராமாயணத்தை கதாசிரவணம் பண்ணி, சிந்தனை பண்ணி, பாராயணம் பண்ணி, மனசு உருகி பக்தி உண்டாக்கும்படியான ஒரு இதிகாசத்தை தந்துட்டாரு. அது இல்லைன்னா நம்மளால ராமரை இந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமா கேட்டா தெரியலை. ராமாயணம் தான் ஸ்ரீ ராமர் யாரு அப்படின்னு காட்டித்தர. அப்போ அந்த ராம தியானத்திலேயே, ராம சிந்தனையிலேயே இருக்கும்படியாக பண்ணக்கூடிய இந்த ஸ்ரீமத் ராமாயணம் பக்தி மார்க்கத்தை காட்டித்தரது. ஏன் ராமரிடத்துல கல்யாண குணத்தை காண்பதுனாலேயே நம்மளுக்கு பக்தி ஏற்படுறது அப்படின்னா, கல்யாண குணம் சுலபமா வந்துடாதே யாருக்கும், ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கு தானே அந்த குணங்கள் உள்ளது. அப்பேற்பட்ட ஸ்ரீமத் ராமாயணம் வந்து பாலகாண்டத்துல 77வது சர்க்கம், அதாவது லாஸ்ட் சர்க்கம் ஆஃப் பாலகாண்டம், அதுல நம்ம பகுதி தாண்டிட்டோம். பகுதி கடல், இன்னொரு பகுதி கடல் கூட இருக்கு, அதையும் பூர்த்தி பண்ணறதுக்காக பகவான் அருள் பண்ணட்டும். நம்ம நேற்றுக்கு இதுவரை அனுபவித்தோம் அப்படின்னா, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு லக்ஷ்மணர் சகிதமாக, பரத சத்ருக்னார் சகிதமாக மனைவிகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து அயோத்தியாபுரி பிரவேசத்தை அனுபவித்தோம். அங்க இருக்கக்கூடிய ராணிகள் கௌசல்யாமா, கைகேயம்மா, சுமித்ராமா எல்லாரும் அங்க இருக்கக்கூடிய யாரெல்லாம் இருக்காளோ வரலாம் ஆனந்தத்தோட அவளை உபச்சாரம் பண்ணி சந்தோஷமாக அழைத்தார், சௌக்கியமாக வச்சிருந்தாராம், கொண்டாடினாராம். அந்த ராமரையும் ராமம் ச லக்ஷ்மணம் ச பரதம் ச சத்ருக்னம் ச அபிபூஜ்ய ஆனந்தமாக அந்த நாலு பேரையும் கொண்டாடினா, மங்களமான ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணி, ஆசீர்வச்சனத்தால ஆசீர்வாதம் பண்ணி, சுபகரமான வஸ்துக்களை எல்லாம் கொடுத்து, புஷ்ப மாலியாதிகள் எல்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்ணினா. அங்க மேலும் தேவதாயதானி தேவதாலய தேவாலய சந்நிதியிலையும் பூஜைகள் வேண்ட மாதிரி எல்லாம் பண்ணி சௌக்கியமா இருந்தார்கள், திருப்தியா இருந்தார்கள். அது எப்படி அவளுடைய அரண்மனை எப்படி இருந்ததாம், குபேர பவனோபமம், குபேரருடைய மாளிகைக்கு ஒத்தாப்புல அந்த பவனங்கள் அவ்வளோ அழகா கட்டி வச்சிருந்தா, சந்தோஷமா இருந்தா. ஒரு வீடு எப்ப வீடாகும் அப்படின்னா, அந்த அங்க இருக்கக்கூடிய மனுஷாளுடைய குணங்கள் பொறுத்து அது வீடாகும். இல்லாட்டா நாலு சுமரு நாலு கல்லுதான் ஒரு வீடு அப்படிங்கறது. ஒரு குணம் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இல்லை அப்படின்னா அது வெறும் சுமரு தானே. அப்போ இந்த அரண்மனை, அரண்மனை கூட இல்லையாமா, குபேரனுடைய மாளிகை ஆட்டமா இருந்துதான் அப்படின்னா, அப்பேற்பட்ட சந்தோஷம் நிரம்பி இருந்தது, நிம்மதி நிரம்பி இருந்தது. இவெல்லாம் அவாவா ரூமுக்கு ஏகாந்தத்துல ரமித்தார்கள் அப்படின்னு சொல்லி, ஸ்ரீராமர் அவர் எப்படி எல்லாருக்கும் இருக்காருன்னா, குருவுக்கு நல்ல உபச்சாரங்கள் பண்ணி, சத்பிரவருத்தி பண்ணி, அப்பா அம்மாவுக்கு சுசூஷை பண்ணிட்டு, சௌக்கியமா அப்பாவுக்கு என்னெல்லாம் வேணுமோ பார்த்து பார்த்து பார்த்து பண்ணிட்டு, வர்த்தயந்தி சௌக்கியமாக வசித்தார்கள் என்று சொன்னோம். மேலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரெகு சத்தமனான தசரத மகாராஜா பரதகுமாரரை பார்த்து சொல்றார், கொண்டே வீரா, உன்னை குட்டிண்டு போறதுக்கு கேகே ராஜா, உன்னுடைய மாசுலன் கேகே ராஜாவுடைய புத்திரன் யுதாஜித்து வந்திருக்காரு. அப்ப கல்யாணத்துக்கே வந்துட்டார், கொஞ்ச நாள் ஆயிடுத்து, அவளுடைய அவசியம் என்னவோ அது நிறைவேற்றி வைக்கின்றது, உன்னுடைய கர்த்தும் அருகசீனி பூர்த்தியாக்கணும்பா அப்படின்னு அப்பா பார்த்து சொல்ல, அதுக்கு என்ன பதில் சொன்னார் அப்படிங்கறது இன்னைக்கு. பரத கைகை சுதா அபிவாத்ய குரும் ராமம் பரிஸ்வஜ்ஜத லக்ஷ்மணம் கமனாயாபிஜக்ராம சத்ருக்ன சஹித ததா. கைகை புத்திரனான பரதன் தசரதஸ்ய ஏதத் ஸ்ருத்வா, தசரத மகாராஜாவுடைய இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம், அந்த சமயம் குரும் ராமம் ச, குருன்னா இங்க அப்பாவை தான் உத்தேசம் பண்றா, இங்க இருக்கணும் அப்பாவையும் ராமரையும் சொல்ற, ஸ்ரீ ராமம் ச ராமரையும் நமஸ்காரம் பண்ணினதுக்கு பிறகு, லக்ஷ்மணம் பரிஸ்வஜ்ய லக்ஷ்மணனை ஆலிங்கனம் பண்ணி கெட்டி பிடிச்சதுக்கு அப்புறம், சத்ருக்ன சகிதா கமனாய அபிஜக் அபிசக்ராம சத்ருக்னனையும் கூட்டிண்டு இதோ புறப்படுறேன் அப்படின்னு தயாரானாராம். சொல்படிக்கு சத்ருக்னர் சத்ருக்னர் பரதரும் சத்ருக்னர் ஏன் கிளம்புறார், ஏன்னா பரதருக்கு சைத்தமா தானே, ராமர் கிளம்புறாருனா லட்சுமணன் கிளம்பினாரே இல்லையோ, அதே இப்படிதான் இங்கே பரதர் கிளம்புறாருன்னா பரதருக்கு பகவத் பக்தாளுக்கு சேவை பண்றதுக்காக சத்ருக்னரும் கிளம்புறார். ஆப்ரச்சியவிதனம் சூரோ ராமம் சாக்லிஷ்ட காரிதம் மாத்ருஷ்சாபி நரஸ்ரேஷ்ட சத்ருக்ன சகிதோ யயோ. சூரமா நரஸ்ரேஷ்ட, சூரனான நரஸ்ரேஷ்டன் யாரு, பரதர். சத்ருக்ன சகிதா, சத்ருக்னன் சகிதமாக கூட்டிண்டு பிதரம் ச அக்லிஷ்ட காரிணம் ராமம் ச மாத்ருஹு அபி ஆபிருச்சேயௌ. அப்பாட்ட நிர்தோஷகரமாகவும் ராம் ச மாத்ருஹு அபி ஆபிருச்சே, ராமர்டையும் ஜனனி யார் அம்மா தாயார்டையும் சொல்லி நான் போயிட்டு வரேன் என்று அனுமதி வாங்கிந்தானாம். வாங்கிண்டு புறப்பட்டார். யுதாதி பிராப்ய பரதம் சசத்ருக்னம் பிரஹர்ஷிதஹ ஸ்வபுரம் ப்ராவிஷத் வீரஹ பிதா தஸ்ய துதோஷஹ. யுதாதித் ராஜா யுதாதித்தும் சத்ருக்னையும் கூட்டிண்டு பரதரையும் கூட்டிண்டு சந்தோஷமாக அவருடைய ஸ்வபுரம் ப்ராவிஷத் தன்னுடைய நகரத்துக்கு போனானாம். அப்படி போனப்போ தஸ்ய வீரஹா பிதா துதோஷ, அவருடைய அப்பா வீரனான பிதா சந்தோஷம் பட்டுண்டா. எப்போ ஒரு அப்பா சந்தோஷப்படுவா, ஒரு குழந்தையுடைய அப்பா எப்ப சந்தோஷப்படுவா, அவனுடைய சொல் பேச்சு கேட்டுண்டு சமத்தா தர்மப்படி நடந்துண்டா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கேயும் பரதர் இல்லை நான் போக மாட்டேன்னோ, இல்லை நான் இங்கேயே இருக்கேனோ எதுவும் தடை சொல்லாமல் இப்போ இதோ கிளம்புறேன் என்று அடுத்த கஷணமே பரதரும் சத்ருக்னன் கிளம்பி சௌக்கியமா யுதாதித் ராஜா கூட அனுப்பி வச்சாரே இல்லையோ, அந்த ஒரு சந்தோஷம் அப்பாவுக்கு வந்துடுத்து, அந்த சந்தோஷமே அந்த பரதரையும் சத்ருக்னனையும் காப்பாத்தித்து பிற்காலத்துல அப்படின்னு மகான்கள் சொல்லுவார்கள். கதே ச பரதே ராமோ லக்ஷ்மணஸ்ச மகாரத பிதரம் தேவ சங்காஷம் பூஜையாமாச துஸ்ததா. பரதே கதே ச, பரதர் போனதுக்கு அப்புறம் ராமஹா மகாரதஹா லக்ஷ்மணஹா ச, ஸ்ரீராமரும் மகாரதனுமான வீரனான லக்ஷ்மணனும் ரெண்டு பேரும் தேவசங்காசம் பிதரம் ததா. தேவசங்காசம்னா தெய்வத்துக்கு ஒத்தாப்புல இருக்கக்கூடிய அப்பாவை பிதரம், அப்பாவை நன்னா உபச்சாரம் பண்ணிட்டு வந்தார்கள். அப்ப ரெண்டே ரெண்டு பிள்ளைகள் தானே தசரதர் ராஜா கூட இருக்கார், ஸ்ரீராமரும் லட்சுமணரும், அவரும் சௌக்கியமா அந்த அப்பாவை என்னெல்லாம் உபச்சாரம் பண்ணமோ அதெல்லாம் பண்ணிட்டு சௌக்கியமா வாழ்ந்துட்டு வந்தாராம். பித்தௌராஜ்ஞாம் புரஸ்கிருத்ய பௌர காரியாணி சர்வசஹ சகார ராமோ தர்மாத்மா பிரயாணி சகிதானி ச. தர்மாத்மாவான ஸ்ரீராமர் அப்பா என்னது சொன்னா அது மறுக்காம புரஸ்கிருத்திய, இல்லை நான் இது பண்ணல, இல்லை இப்படி பண்ணலாமா, அப்படி ஒரு செகண்ட் வார்த்தையே இல்லையா, அதே மாதிரி தப்பாம அனுசரிச்சுண்டு ராஜ்ய காரியங்களை எல்லாத்தையும் ரொம்ப பிரியாணிச்ச ஹிதானிச்ச, இது ரெண்டுமே வேணும் ஒரு ராஜ்யம் நன்னா நடத்துறதுக்கு. ராமாயணம் சொல்லித்தரது எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்னு, ராஜாக்கு ராஜாவுடைய தோழனா இருக்கிறவாளுக்கு பிரியாணிச்ச பிரியம் வேணும், நம்ம பண்ற விஷயங்கள்ல பிரியம் வேணும். இன்னொன்னு என்னது ஹிதானிச்ச, க்ஷேமகரமா இருக்கணும். நம்ம ஏதோ பண்றோம் அது நம்மளுக்கு இஷ்டம் இருக்கு சொல்லி நாலு பேருக்கு தோஷம் உண்டாக்குறதுனா அது பண்ணப்படாது, எல்லாருக்கும் க்ஷேமம் வருத்தும்படியான விஷயங்களை பண்ணணும் என்று எடுத்து காட்டுறார். இப்படி ராமர் வந்து அப்பாவுடைய வார்த்தையை தப்பாமல் தர்மாத்மாவான ராமர் ராஜ்ய காரியங்களை எல்லாம் க்ஷேமமா பார்த்துட்டு வந்தா பிரியத்தோட. மாதிருப்யோ மாதிரு காரியாணி கிருத்வா பரமயந்திரித குருணாம் குரு காரியாணி காலே காலேன்வைக்ஷத பரமயந்திரித. நீதிக்கு ஸ்ரீராமர் வந்து தாசனாக்கு பரமயந்திரிதா, அதாவது நீதி அப்படின்னா அதுக்கு அடிமை ஆயிடுவாராம் ராமர், அதுக்கு கீழ் அடங்கிடுவர், சரண்டர் ஆயிடுவாராம் நீதிக்கு. அப்பேற்பட்ட ஸ்ரீராமர் காலே காலே காலே காலேனா அதாவது சமயத்துல ஆப்டான சமயத்துல அம்மாவுக்கு மாத்ருபிகி மாத்ரு காரியாணி, அம்மாவுக்கு மாத்ரு சுஸ்ரூஷை பண்ணிட்டு வந்தார், குருனான் குரு காரியாணி, குருவரர்களுக்கு குரு சுசுரூஷைகள் பண்ணிட்டு வந்தாராம். அன்னு வரிஷத்த இப்படி ஜாகிரதையோட இருந்தார். ஏன்னா ஏன் காலே காலே சொல்லுவாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். இப்ப நான் வந்து ஒருத்தர் வந்து முடியாம படுத்துருக்கார், அவரை வைத்தியர்கிட்ட கொண்டு காட்டணும் அப்படின்னு அந்த சமயத்துல பண்ணாம நாளைக்கு பண்ணினா அதுக்குள்ள அவருக்கு என்ன தப்பா ஏதாவது நடந்துட்டாலும், அப்ப கிருத்திய சமயத்துல பண்றது, ஆப்டான டைம்ல, ரைட் டைம் இல்லவா, ரைட் டைம் அண்ட் ரைட் பிளேஸ் கரெக்டா பண்ணினாதான் எதுவும் உபயோகப்படும். இப்ப நான் ஞானம் படிச்சுட்டு இருக்கேன், அறிவு படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கறதுனால அது வந்து வேண்ட சமயத்துல உபயோகம் இல்லாம எடுத்து வச்சுக்கோங்களேன், அதுல பிரயோஜனமே கிடையாது, படிச்ச அறிவு வேஸ்ட் ஆயிடும். அது மாதிரிதான் எல்லாமே வாழ்க்கையில என்னெல்லாம் நம்ம கத்துக்கிறோமோ, என்னெல்லாம் விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்கோ, அதெல்லாம் அந்தந்த சமயம் கரெக்டான சமயத்துல கரெக்டான இடத்துக்கு போய் சேரணும். சேரலை அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதுதான் ஸ்ரீராமர் காட்டுறார். அந்த அதாவது சமயத்துக்கு அம்மா என்ன வேணுமோ அதுக்கு அந்த சமயத்துக்கு பண்ணி கொடுக்கிறார், ஜாகிரதையா இருக்கார். அன்பபீட்சத ஏவம் தசரத பிரீதோ பிராமணா நைகமாஸ்ததா ராமஸ்ய சீலவிருத்தேன சர்வே விஷயவாசினஹ. ஏவம் ராமஸ்ய, இப்படி ஸ்ரீராமருடைய சீலவிருத்தேன சன்மார்க்க விருத்தினால, சீலம் இல்லவா, ஒரு சீலம் அப்படின்னா ரொம்ப முக்கியம், ஒரு மனிதருடைய உயர்ச்சிக்கு அவரை உத்தாரணம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சீலம் இல்லை என்றால் எப்படி உத்தாரணம் பண்ண முடியும். அப்படி சீல விருத்தேன சன்மார்க்க விருத்தினால தசரதா பிரீதா, தசரத மகாராஜாவுடைய மகாராஜாக்கு ஆனந்தம் கொடுத்தார். ராமரை பார்த்து புல்லரிக்குமே எல்லாருக்கும் ஆஹா என்னமா குழந்தையா எனக்கு வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஆனந்தம். பிராமணாக நைகமாக விஷயவாசினாக சர்வே ததா. சரி, ஒரு அப்பா தான் தன் குழந்தை தப்பு பண்ணாலும் குழந்தை தான் அது ஏதோ சந்தோஷப்பட்டுக்கதான் செய்வா, அதுல பெரிய ஆச்சரியமா கிடையாது. ஆனா இது என்ன சொல்றாரு, ராமரை பார்த்து யாரு நாம் சந்தோஷப்படுறாளாம், பிராமணாக பிராமணர்கள் சந்தோஷப்படுறாளாம், நைகமாக அங்க இருக்கக்கூட நகரவாசிகள் எல்லாம் சந்தோஷப்படுறாளாம், விஷயவாசின தேசத்துல இருக்கக்கூட தேசவாசிகளும் எல்லாரும் ஆனந்தம் கொண்டார்கள் ஸ்ரீராமரை பார்த்து. ரொம்ப துர்லபம், செலவாள பார்த்தாலும் நம்மளுக்கு ஆனந்தம் வரும், செலவாள பார்த்தா உருன்னு முகத்தை சுருக்கதான் முடியும் இல்லவா, அது அவளுடைய முக லட்சணம். ஸ்ரீராமான்னு கேட்டாலே நம்மளுக்கு முகம் அப்படியே தாமரை விடுற மாதிரி விடர்ந்துடுமே. அதுதான் நீங்க எல்லாருக்குமே சந்தோஷம் ஆனந்தம் ஏற்பட்டு சௌக்கியமாக வாழ்ந்தார்கள் ஸ்ரீராமருடைய அந்த அரசாட்சியில என்றே சொல்லலாம். தேஷாம் அதிசயா லோகே ராம சத்ய பராக்கிரம ஸ்வயம் பூரிவ பூதானாம் பபூவ குணவத்தர. பூதானாம் ஸ்வயம்பூ, ஸ்வயம்பூனா யாரு, பிரம்மதேவரை சொல்றா. பிரஜைகள் படைத்த கடவுளுக்கு எப்படி பிராணி ஜாலங்களுக்கெல்லாம் பூதங்களுக்கெல்லாம் பிரம்மா எப்படியோ நம்மளை படைத்தவர் அப்படின்னு பிரம்மதேவரை நம்ம சிருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மதேவர்னு நம்ம வணங்குறோமே, அப்பா அப்படின்னு தந்தை ஸ்தானத்துல இருக்கும்படியான அந்த ஈஸ்வரன் பிரம்மதேவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் ஸ்ரீராமர் இருந்தாராம். யாருக்கு அப்படின்னா அதி கீர்த்திமான் அதி யசாக சத்திய பராக்கிரமஹா, சத்திய பராக்கிரமனமான ஸ்ரீராமர் லோகத்துல அவளுக்கு எல்லாருக்கும் அத்தியந்த குணவானாக குணவத்தரஹா, அத்தியந்த குணவானாக விளங்கினார்கள், விளங்கினார் ஸ்ரீராமர். அது என்ன குணவான் அப்படின்னு, குணவான் அப்படிங்கிற வார்த்தையே ரொம்ப முக்கியம், அத கொஞ்சம் விஸ்தாரமா பாக்குறோம். அத்தியந்த குணவான் ஸ்ரீராமர் என்ன குணம், அப்பேற்பட்ட குணம், சில குணங்கள் பாக்குறோம். முதல்ல கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான், முதல்ல குணவான் யாரு அப்படின்னா வால்மீகி முனிவரே தொடங்குறார் ராமாயணத்தை. குணவான் ஸ்ரீராமர் எப்படி குணவான் ஆயிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, சீலகுணம் தான் குணம், குணத்திலேயே ரொம்ப உயர்ந்த குணம் சீலகுணம். சீலகுணம்னா என்னது, உயர்ந்தவன் தாழ்ந்தவனோடு இறங்கி பழகிறது. ரகுவீர கத்தியத்துல சொல்றார் சௌஷீல குண சாகரஹான்னு ராமரை பார்த்து சொல்றார். சௌஷீலம் அப்படிங்கறதே பெரிய குணம், அதனுடைய சாகரமாம் ஸ்ரீராமர். அப்பேற்பட்ட ஸ்ரீராமர்னு எடுத்து சொல்றா, இதுக்கு மேல ஒரு பிரமாணம் வேண்டாமே இல்லவா? அப்போ குணவான். சரி, ராமாயணத்துல சான்று எடுத்து பார்க்கலாம். அப்படின்னா முதல்ல வாணி வந்து மறைந்திருந்து ராமர் அடிக்கிறார் அம்பால, அந்த அம்பு வந்து வாணியோடைய நெஞ்சை பிளர்க்கிறது. படுத்துண்டே அந்த பானத்தை, ராம பானத்தை அப்படி பாக்குறத அதுல என்ன எழுதியிருக்குன்னா ராம் அப்படின்னு போட்டிருந்தது. அது என்ன எழுதியிருக்குன்னு வாலி படிக்கிறார் அந்த க்ஷணத்துல, மரணம் அடையிற க்ஷணத்துல ராம் அப்படின்னு சொன்னதும் ராமர் அவர் முன்னாடி வந்து நின்னார். ஏன் நிக்கிறார், இதுக்கு அவசியம் என்ன ராமருக்கு? ராமர் மறைந்திருந்து அடிச்சிருக்கார், மரணம் அடைய போறார், ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ தான் இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு காட்டி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. ராமர் ஏன் அங்க வந்து நின்னார்னா, ஒரு மனிதன் ராமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா அங்க வந்து நிக்கணும்னு அவருடைய விரதம். அந்த நேர்மை இருக்கே அதுதான் குணம். ராம்னு சொல்லி அந்த எதிரியே ஆழ்ந்தாலும் ராம்னு சொல்லிட்டானே அந்த ஜீவன், அந்த ஜீவனுக்கு நல்லது பண்ணுவோம் என்று சொல்லி ராமர் அந்த க்ஷணம் பிரத்யக்ஷம் ஆகிறார். அதுதல்லவோ குணவான். பின்ன வேற என்ன அப்படின்னா, ஷிங்கி பேரபுரம் அயோத்தியா விட்டு 14 வருஷம் வனவாசம் போற சமயத்துல ஷிங்கி பேரபுரத்துக்கு போறார். முதல்ல அங்க பக்கத்துல யார் இருக்கான்னா குஹன் இருக்க. குஹன் அப்படிங்கிறவன் வேடுவன். அவர் வந்து கிட்டத்தட்ட 100 குடிசைக்கு அங்க இருக்கக்கூட அந்த காட்டு காட்டாளன் தானே, காட்டுக்கு ராஜா மாதிரி அந்த இடத்துக்கு ராஜா. அங்க இருக்கக்கூட 100 குடும்பங்களுக்கு ராஜாவா இருக்கார். நிறைய கப்பல் எல்லாம் இருக்கு. கோட்டீஸ்வரன் தான் அவருடைய திதியில பாக்கறத. அப்போ குஹனை பார்க்கலாம் அப்படின்னு ராமர் பாக்கிறார். லக்ஷ்மணர் சொல்றார், தோ குஹனை கண்டோம் அங்க இருக்காரு சொன்ன. ராமர் ஓடுறாராம் அடிச்சு பிடிச்சிண்டு, தனியாவா ஓடினார். லக்ஷ்மணையும் கைய பிடிச்சிட்டு இழுத்துண்டு போறார் குஹனை பாக்கிறதுக்கு. குஹனும் பார்த்தார், ஆஹா ஸ்ரீராமர் வந்துட்டாரா, ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் சொன்னாலே அதுக்குள்ள வந்துட்டாளா நம்மளுடைய பாக்கியம் என்று குஹனும் ஓடுறார். ஓடி வந்து ரெண்டு பேரும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அப்போ அந்த இடத்துல சொல்றார், ராமஸ்ய ஆத்ம சமஸ்தகா, ராமருடைய ஆத்ம சமஸ்தகாங்கிறார். அது என்ன, ஆத்மாவுக்கு சமமான சகா, சகானா ஃப்ரெண்டு. அப்படி ஒரு ஃப்ரெண்டு, ஒரு குஹன், ஒரு வேடுவனா? ஏன் ஒரு வேடுவனா சொல்றேன், வேடுவனுடைய குணங்கள் என்னன்னு எடுத்து பார்ப்போமே. அவர் வேடுவன்னா காட்டுல இருக்கக்கூட ஒருத்தர். ஸ்ரீராமரோ ராஜா, அயோத்தியாக்கே ராஜா, ஏதோ அயோத்தியாவுடைய ஒரு சின்ன ஒரு இடம் தான் அந்த அரசாட்சியில வரக்கூடிய ஒரு இடம் தான் ஸ்ரீங்கிபேரபுரம் அப்படிங்கிற இடம். அதுல ஒரு ராஜா குஹன். ஆனா ஸ்ரீராமரையோ, ராமரோனா தசரதருடைய புத்திரர் ஸ்ரீராமர், அயோத்தியாக்கே வருங்காலத்துல ராஜா அல்லவா? மேலும் ஸ்ரீராமர் அழகுனா அப்படி ஒரு அழகு, பாக்குறதுக்கே ரூப லாவண்யத்தோட இருக்கக்கூடியவர். குஹனோ காட்டுல இருக்கிறவர், அவருடைய ரூபம் எப்படின்னு நம்மளுக்கு ஊகிக்கலாமே. அதே மாதிரி இப்படி பலது எடுக்கலாம். விஷால நேத்திரம் ராமர், ராமருடைய அழக பத்தி சொல்றதுக்கு நிறைய வார்த்தைகளை போறாதே. அப்படி ராமரையும் குஹனையும் எடுத்து பார்த்தோம்னா ரெண்டும் ரெண்டும் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. அப்பேற்பட்ட ஒருவரை இங்க ஆத்ம சமஸ்தகான்னு ஏன் சொல்றா அப்படின்னா, பரமம் சாமியம் உபைதி அப்படின்னு கொண்டு சேர்த்துடுமாம் பக்தி. பக்தி குஹருக்கு பக்தி இருக்காம் ஸ்ரீராமர் மேல. அந்த பக்தினால்தான் ஸ்ரீராமருக்கு குஹனை பார்த்ததுக்கு பிறகு வனவாசம் செல்லலாம் என்று அவருடைய எண்ணம். அதனாலதான் ஆத்ம சமஸ்தகா என்று சொல்றார். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி, ஏழைன்னு பார்க்கலை, ஏதலன் ஞானசூன்யன் என்று பார்க்கலை, கீழ்மகன் குலத்துல தாழ்ந்தவன் என்று பார்க்கலை. அப்படி என்னாது இறங்கி போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறாரே ஸ்ரீராமச்சந்திர பிரபு, இதுதான் குணவான். என்ன உள்ள என்ன இருக்குன்னு பாத்துட்டு தானே அங்க சக்கியமே ஏற்படுறது, இதுதான் குணவான். அந்த குணவான் அப்படிங்கிற வார்த்தைக்கே ஸ்ரீராமர் என்று எடுத்து சொல்லிடலாம். இப்படி குணவான். வேற என்ன, வீரியவான் அப்படின்னா பராக்கிரமம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். பராக்கிரமம், ஜய ஜய மகாவீர. ரகுவீர கத்தியம் தொடங்கறதே இந்த வார்த்தையில. மகாவீர ஸ்ரீராமரை பார்த்து மகாவீரா சொல்லிட்டார். வீரன்னா என்ன, பராக்கிரமம்னா என்ன, துக்கம் வர வேளையிலையும் அதை எதிர்த்து நின்னு ஜெயிக்கணும், எதிரிட்டு ஜெயிக்கணும். அல்லாம துக்கம் வருது எல்லாம் நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு அப்படியே நிக்கிறது கிடையாது, எதிரிட்டு ஜெயிக்கணும். அதுதான் வீரியவான் பராக்கிரமம் அப்படிங்கிறது. அது எப்படின்னா பராபிபவன சாமர்த்தியம் மாதிரி, சிங்கம் மாதிரி இருப்பாராம் ஸ்ரீராமர். ஒரு கால் எடுத்து வச்சாருன்னா திருப்பி மறுக்கால் பின்னாடி போகாது, அதை ஜெயித்ததுக்கு பிறகுதான் திருப்பி வருவர். பல பல இடத்துல ராமாயணம் பூரா பராக்கிரமத்தை பார்த்துடலாமே அல்லவா, எவ்வளோ பேர்கிட்ட யுத்தம் பண்ணியிருக்கார். அதுல கொஞ்சம் பாக்கறத பட்டாபிஷேகம் அப்படின்னு கைகை அம்மா வந்து உனக்கு பட்டாபிஷேகம் இல்லைப்பா, நீ 14 வருஷம் போனோம், பரதருக்கு தான் பட்டாபிஷேகம் அப்படின்னு சொன்னப்போ அந்த துக்கத்துல கூட அவருக்கு துக்கம் ஏற்படணும். நம்மளாக்கும் அந்த ஸ்தானத்துல இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டம் வந்துடும், மனசுக்கு துக்கம் ஏற்படும். ஆனா ஸ்ரீராமருக்கு துக்கம் ஏற்படலை, சந்தோஷமாக அந்த வார்த்தையை வாங்கிட்டு கண்டிப்பா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி 14 வருஷம் போறார். 14 வருஷம் போய் அந்த கஷ்டத்தை எதிரிட்டு அதை ஜெயித்து 14 வருஷம் பிறகுதான் திருப்பி ராஜ்யத்துக்கே வரார் இல்லவா. கலங்காம அதான் விஷயம், எந்த இடத்துலயும் கலங்கலை ஸ்ரீராமர். இன்னொரு சந்தர்ப்பம் என்னது அப்படின்னா பஞ்சவடியில சூர்பனகை ராமரை பாக்குறார். ராமரை பார்த்து ஆஹா என்ன அழகு அப்படின்னு சொல்லி ராமர்கிட்ட போய் பேசிவிடலாம் அப்படின்னு வெக்கத்தை விட்டு அந்த அழகான புருஷனை பார்த்து பேசுறா, நீங்க யாரு, ஏன் இந்த கோரமான காட்டுல வந்திருக்கேன், இங்க எல்லாம் ராட்சச செஞ்சாலும் உண்டு, இப்போ உங்களுக்கு பயந்து கண்டா நான் இருக்கேனே, நான் எந்த ராட்சசனையும் உங்களை பக்கத்துல விடமாட்டேன், நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு எல்லாம் சொல்ற. இப்படி எல்லாம் சொல்றத சூர்பனகை சொல்றத ஸ்ரீராமர் தியானத்துல இருக்கிற தியானத்திலேருந்து கலைந்து சூர்பனகைக்கு பதில் கொடுக்கிறார். எதுக்கு பதில் கொடுக்கணும், அவசியமே இல்லை ஸ்ரீராமருக்கு, ஆனா பதில் கொடுக்கிறாரு. ஏன்னா குணவான், ஸ்திரீகள் மேல ரொம்ப மரியாதை ஸ்ரீராமருக்கு. ஒருத்தர் வந்து பேசினார் பூர்வ பாஷி அல்லவோ, அவர் வந்து பேசாட்டா கூட திருப்பி அந்த பக்கம் போய் பேசுவாராம் ஸ்ரீராமர். அப்ப சூர்பனகை வந்து சொன்ன திருப்பி பதில் சொல்ற, நான் அவருடைய கதை பூரா சொல்ற, நான் அப்படிதான் வந்திருக்கேன், வனவாசத்துல இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்றேன். இதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு சூர்பனகை சொல்றா, நான் வந்து பௌலத்திய வம்சத்துல வந்திருக்கேன், என்னுடைய அண்ணா ராவணன் குபேரர் இந்த ஜனஸ்தானத்துல கரந்தூஷன் அப்படிங்கிறவா கூட 14,000 ராட்சசாள் என்னை எனக்கு காவலாக வைத்திருக்கார் என்னுடைய அண்ணா அப்படின்னு எல்லாம் இவளுடைய விசாரணத்தான் சொல்லி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறா. அப்படின்னு சொன்னதும் ஸ்ரீராமர் பார்த்தார், இங்க வந்து எடுக்கிற ஆஞ்சநேயர் எப்படி அயோத்யா புரணே தாரம் மிதிலா புறநாயகம்னு ஸ்ரீராமர் எடுக்கிறார் சொல்றார் ஆஞ்சநேயர். இங்க சூர்பனகையும் ராமரையும் வைத்து வால்மீகி என்ன சொல்றார்னா, சுமுகம் துர்முகி ராமம் விரத்த மத்தியம் மகோதரி விசாலாட்சம் விரூபாட்சி சுகேஷம் தாமிரமூர்தஜான சுஸ்வரம் பைரவசுராஹா அப்படின்னு எல்லாம் எடுக்கிறார். என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, சூர்பனகை எப்படி இருக்காளாம், துர்முகி துர்முகமா இருக்கா, ராமரோ அழகான சுமுகம் அழகான முகம். ராமருக்கு இடை வந்து ரொம்ப குறுங்கினதா இருக்கும், வக்ஷஸ்தலம் ரொம்ப திடகாத்திரமா பெருசா இருக்கும். ஆனா சூர்பனகி மகோதரியா, வயறு ரொம்ப பெருசா இருக்குமாம், மார்பு குறுகினதா இருக்குமாம். ஸ்ரீராமருக்கு விசால நேத்திரம் அல்லவா, விசாலாட்சம் பெருசா அழகான கண்கள். இவளுக்கும் விரூபாட்சி கண்கள் விரூபமா இருக்குமாம். சுகேஷம் தாமிர மூர்தஜா சுஸ்வரம், ஸ்ரீராமர் பேசினாலே சுஸ்வரம் குயில் குவள மாதிரி அழகா இருக்குமாம். இவள் பேசினா பைரவஸ்வராக காட்டு மிருகங்கள் கத்துறா மாதிரி இருக்குமாம். சூர்பனகை பேசினா இப்பே ஏற்பட்ட ஒரு அழகா அந்த ஸ்லோகத்துல எடுக்கிறா. இவா ரெண்டு பேரும் இப்படி பேசுறத ராமருக்கு பதில் சொல்லுற அவசியம் இல்லை, குணத்தினால பதில் சொல்றார். எனக்கு சீதாதேவி இருக்கா என் கூட, நீ ஒரு காரியம் பண்ணு, லக்ஷ்மணரை கேட்டுப்பாரு, அவர் இருக்கார், அவரும் கல்யாணம் முடிஞ்சவர் தான், மனைவியை அழைச்சிட்டு வரலையானா, அதனால ட்ரை பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சூர்பனகை அனுப்பி விடுறா. லக்ஷ்மண் பார்த்து சொல்றார், நானோ ராமருக்கு தாசன், நீ என்னை கல்யாணம் பண்ணியிருந்தா எனக்கும் தாசி ஆயிடுவாய், அதனால ஸ்ரீராமரையே பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லி இப்படி தட்டி தட்டி கழிக்கிறா. அந்த சமயம் சூர்பனகை கோபம் வருது, இந்த சீத்தைனாலதானே இப்ப இத்தனை பிரச்சனை அப்படின்னு சீத்தையை முடிச்சு விடலாம் அப்படின்னு போற சமயத்துல ராமர் கண்ணால பாக்குறார், லக்ஷ்மணர் மூக்கையும் காதையும் வெட்டி விட்டு விடுறார் சூர்பனகையோட. அப்படியே அழுதுண்டு அண்ணாட்ட போய் பேசுறா. தண்டகாரணத்துல கரந்தூஷன் போய் சொல்றார், என்ன சொல்றா ராமரை பார்த்து, என்னுடைய மூக்கும் காதையும் வெட்டியிருக்காருன்னா எவ்வளவு கோபம் இருந்திருக்கணும் சூர்பனகைக்கு. ஆனா அந்த சமயத்திலையும் அண்ணாட்ட என்ன சொல்றாருன்னா, தருணம் ரூப சம்பன்னோ, அழகான ரூப சம்பந்தமா இருக்கக்கூடிய ரெண்டு பேர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி தொடங்குறா. ஏன் அப்படி? நான் ராமரை பார்த்தாச்சு, அந்த பார்த்த கண்கள், அவர் கூட பேசின வாய் பொய் சொல்லுமா? சொல்லாதே. அவரை பத்தி தப்பா சொல்ல முடியுமா? ஒரு எதிரிக்கு கூட ராமரை பத்தி தப்பா சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட குணமாம் ஸ்ரீராமருக்கு. அதுதான் இந்த இதெல்லாம் சாட்சியா எடுத்துக்கலாம். சொல்றா, ஏகஸ்ச ராமோ தர்மாத்மா அப்படின்னு அந்த கரண் தூஷணன் வந்து இப்படி தன்னுடைய தங்கை வந்து கம்ப்ளைண்ட் பண்றத இதோ வரேன்னு சொல்லி 14 பேர் அனுப்பி வைக்கிறா. ஸ்ரீராமர் துவம்சம் பண்ணிட்டா, 14 பேரெல்லாம் போராது, 14,000 பேரையும் திரண்டிட்டு போங்கோ அப்படின்னு சூர்பனகை சொல்ல இவ எல்லாரும் கிளம்பி போறா, யுத்தம் பண்றா. அவளையெல்லாம் ஏகஷ்ட ராமோ தர்மாத்மா, ஒரே ஒருத்தரா ஸ்ரீ லக்ஷ்மணனை வந்து சொல்லி அனுப்பிட்டா, சீதா தேவிய கூட்டிட்டு போ அப்படின்னு. அதுதான் பஞ்சவடி அப்படிங்கிற மேல நின்று பாத்துட்டு இருக்காரு லக்ஷ்மணர். ஸ்ரீராமர் அர்த்தாதிக முகூர்த்த காலத்தினால அவளை துவம்சம் பண்ணிட்டா. மேலேந்து தேவர்கள் எல்லாம் பாக்குறா, விஷ்ணோ அறிவ திருஷ்யத்தே, விஷ்ணுவே விஷ்ணுவாகவே அவளுக்கு தென்படுறான் அப்படின்னு வேதாந்த தீட்சிகர் சொல்றாரு. அனபாய சாகசம் அசஹாய சூரம் அப்படின்னு எடுக்கிறார். ஸ்ரீராமர் அப்பேற்பட்ட குணவான், வீரியவான் அப்படின்னு தெரிஞ்சுடலாம். மேலும் ராம ராவண யுத்தத்துல இருக்கிறத ஸ்ரீராமர் என்னன்னா, அந்த பக்கம் போய் தான் வெல்லுவர், அல்லாம இந்த பக்கம் வந்தா யுத்தம் அப்படின்னு எல்லாம் கிடையாது. அந்த பக்கம் போய் அவளுடைய கோட்டையில போய் அவளை வதம் பண்றது. சென்றார் கொன்றார், வாலிய நேர போய் சென்றார் கொன்றார், ராவணனை அவருடைய இடத்துல போய் சென்றார் கொன்றார் அப்படின்னு ஸ்ரீராமருடைய பராக்கிரமம் சொல்லி தீராது. இப்படி இரண்டாவது குணம். மூணாவது குணம் என்னன்னா தர்மஜ்ஞா. ஸ்ரீராமர் தர்மஜன், தர்மத்தை அறிந்தவன் யார்? தர்மம்னா என்னது? கட்டுப்பாடு. இப்போ கணவர் மனைவிக்கு கட்டுப்படுறது, அவ ரெண்டு மனைவி கணவருக்கு கட்டுப்படுறது, பெற்றோர்கள் குழந்தைக்கு கட்டுப்படுறது, குழந்தை பெற்றோர்களுக்கு கட்டுப்படுறது, ஆச்சாரியர் சிஷ்யர்கள்ட்ட கட்டுப்படுறது, சிஷ்யர்கள் ஆச்சாரியால்ட்ட கட்டுப்படுறது. இப்படி இந்த தர்மம் அப்படிங்கறது கட்டுப்படுறது தான். இந்த தர்மம் காட்டினவர் தர்மோ விக்கிரகான் அல்லவா, ராமரே தர்மமாட்டமா, தர்மம் ஒரு உருவம் எடுத்துன்னு வந்தா ராமர் தான் அப்படின்னு எடுக்கிறாரு. ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா, ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா. ஸ்ரீராமர் ஜீவலோகத்தினுடைய தர்மத்தை காப்பாத்தினார், தன்னுடைய தர்மத்தையும் காப்பாத்தினார், தன்னுடைய ஜனங்களுடைய தன்னை சான்றவாளுடைய தர்மத்தையும் காப்பாத்தினார், ரட்சியம் பண்ணினார் அப்படிங்கிறார். ஏன்னா தர்மப்படி ஏன் நடக்கணும்? முதல்ல அந்த கேள்வி வருமே, தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வரக்கூடிய துன்பத்தை விட தர்மத்துக்கு கட்டுப்படாம வர துன்பம் ரொம்ப கஷ்டமானது. அதனால பேசாம தர்மத்தையே கட்டுப்படுத்தி அனுஷ்டானத்தோட வாழ்ந்துட்டு போயிட்டோம்னா வரும் கஷ்டம், ஆனா அந்த தர்மமே நம்மளை காப்பாத்தும் அப்படிதானே கைகே கௌசல்யா மாதா ஸ்ரீராமரை ஆசீர்வாதம் பண்றத சொல்றா. நீ கட்டுப்படிக்கிற அந்த தர்மம், அந்த தர்மம் உன்னை காப்பாத்தும்பா அப்படின்னு தான் ஆசீர்வாதம் பண்றா கௌசல்யா மாதா ஸ்ரீராமரை. அதே மாதிரி கௌசல்யா மாதாக்கே ஸ்ரீராமர் தர்மத்தை சொல்லி கொடுக்கிறா. அப்பா அம்மா எதுக்கு தர்மத்தை சொல்லி கொடுக்கறான்னா, கௌசல்யமா நானும் வந்துடுறேன்டாப்பா ராமா அப்படின்னு சொல்றத சொல்றா. பிதுர் நியோகே ஸ்தாதவ்யம் ஏஷ தர்ம சனாதனம் த்வயா மயாச்ச வைதேகிய, நான் நீங்கள் வைதேகி சீதா தேவி எல்லாருமே லக்ஷ்மணன் எல்லாருமே அப்பாவுடைய வார்த்தைக்கு தானே நம்ம நிக்கணும், அவர் பேச்சு மீறப்படாதே, இதுதானே ஏஷ தர்ம சனாதனம், இதுதானே சனாதனமான தர்மம் அம்மா, அதனால நீ அப்பாவை பார்த்துட்டு சுசுரூஷை பண்ணிட்டு இருமா அப்படின்னு அம்மைக்கே தர்மம் எடுத்து சொல்றார். அதனால தர்மஜா. மேலும் மேலான தர்மம் என்னது அப்படின்னா அந்த சம்சயம் கருணை அப்படிங்கிற தர்மம். கருணை ஸ்ரீராமருக்கு பரிபூர்ணமா இருக்கே. அப்பா வந்து காட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்றத ஸ்ரீராமர் என்ன சொல்றார், பக்ஷகேயம் விஷமபி, விஷத்தை குடி என்று சொன்னாலும் தீல குதி அப்படின்னு சொன்னாலும் நான் தயார் அப்படின்னு ராமர் சொல்லி தோ கிளம்புறேன் என்று சந்தோஷமாக அந்த 14 வருஷம் வனவாசத்தை வாங்கிந்தாரு. எத்தனை கருணையா இருக்கணும். கைகே அம்மாவை பார்த்துட்டு, அம்மா அப்பா சொன்னாதான் நான் கேப்பே நினைச்சிட்டேலோ, பொதுவா தர்மப்படி அம்மா தானே முதல்ல வரா, நீங்க சொல்லியிருந்தாலே நான் கிளம்பியிருப்பேனே அம்மா அப்படின்னு கைகை அம்மாட்ட பார்த்து சந்தோஷமாக போயிட்டு வரேன் என்று சொல்றார். இப்படி அந்த அம்மா பேச்சு கேட்கறது, அப்பா பேச்சு கேட்கறது, ஆச்சாரிய பேச்சு கேட்கறது, இப்படித்தான் அந்த தர்மத்தை எல்லாம் பகவான் ராமர் கடைபிடிக்கிறார். மேலும் பரதசுவாமி ஸ்ரீராமரை அழைச்சிட்டு வர்றதுக்காக கிளம்புறாரே, நான் இப்ப கூட்டிட்டு வரேன் என்று சொல்லி ஸ்ரீராமர்கிட்ட புலம்புறார். நீங்கள் தான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும், எனக்கு அதுக்கு அருகதே இல்லை, நான் உங்களுடைய தாசன் என்றுதான் சொல்றா. அப்போ ஸ்ரீராமர் சொல்றாரு தர்ம சூக்மத்தை, அப்பா அப்படின்னு இந்த தர்ம சூக்மத்தை பூரா பரதருக்கு சொல்லி அப்படிதான் சமாதானம் பண்றார் ஸ்ரீராமர். ஜாபாலிக்கு புத்திமதி கொடுக்கிறார் தர்மத்தை சொல்லி. இப்படி தர்ம தர்மஜா அப்படிங்கிற வார்த்தையே ஸ்ரீராமருக்கு தான் பொருந்தும். சீதா தேவியும் என்ன பண்ணா, தர்மத்தை காப்பாத்தினால கடைபிடித்ததுனால தானே காப்பாத்தித்து சீதா தேவியம் ஆஞ்சநேயன் மூலமா காப்பாத்தித்து, தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படின்னு சொல்லி தர்மஜான்னு ஸ்ரீராமர் எடுத்துக்கலாம். மேலும் கிருதஜ்ஞா அப்படின்னா நன்றி அறிந்தவன் அர்த்தம். ஸ்ரீராமர் நன்றி அறிந்தவனா அப்படின்னு யோசிக்கிறத கண்டிப்பா ஆமா. ஏன்னா ஸ்ரீராமரை பொறுத்த வரைக்கும் நிறைய தீமைகள் அவருக்கு எதிராக பண்ணியிருந்தா கூட அதெல்லாம் அடுத்த க்ஷணம் மறந்துட்டு வரான், அதெல்லாம் மைண்ட்லயே வச்சுக்க மாட்டார். ஆனா ஒரு சின்னூண்டு ஹெல்ப் எக்கிஞ்சித்து கொஞ்சூண்டு ஹெல்ப் பண்ணியிருந்தா அது வாழ்நாள் பூரா மறக்க மாட்டார். என்னமா நீ இப்படி சும்மா சொல்றே, இதுக்கு என்ன சான்று அப்படின்னா இருக்கே ராமாயணத்திலே பார்க்க முடியாது. ஸ்ரீ லக்ஷ்மணர் வந்து ஸ்ரீ ராமரும் லக்ஷ்மணனும் மூர்ச்சியற்று விழறா, விழுந்து ஸ்ரீராமர் முழிச்சுக்கிறார். முடிச்சுட்டு லக்ஷ்மண பார்த்து, அருமையான தம்பி என்னாச்சுப்பா, நீ இல்லாம நான் ஆயிருக்கு இருக்கணும் அப்படின்னு அந்த தம்பிக்காக அழறார். நீ எனக்காக இருந்தையே அப்படின்னு அந்த நன்றி லக்ஷ்மணன் பண்ணின அந்த தாசியத்தை பூரா கைங்கரியம் பூரா நினைச்சு நினைச்சு உருகிறார் ஸ்ரீராமர். இல்லவா மறந்திருந்தா என்னும் ஆயிக்கட்டும் சொல்லி போயிருக்கலாமே, ஆனா அங்க இல்லை. ஸ்ரீ லக்ஷ்மணனுடைய குண விசேஷத்தை பூரா ஸ்ரீராமர் நினைச்சு பார்த்து அழறார். அது அதனாலேயே கிருதஜ்ஞா நன்றி தெரிந்தவர் என்று எடுத்துக்கலாம். மேலும் விபீஷணனுக்கு பட்டம் கட்ட முடியலேன்னு ஒரு ரோகம் வந்து கொடுத்தான் ராமருக்கு. எல்லாம் அடைஞ்சிட்டும் ராவண வதம் எல்லாம் முடிஞ்சிட்டும் விபீஷணனுக்கு பட்டம் கட்ட முடியலையே, சீதாதேவிய மீண்டு கொண்டு வராத்ததும் அவருக்கு ரோகமாவலை. இதே மாதிரி பல பிரச்சனைகள் வந்தப்பழும் அதெல்லாம் ரோகமாவலை, ஒரே ஒரு ரோகம் விபீஷணனுக்கு பட்டம் கட்ட முடியலையே அப்படின்னு. அந்த ரோகம் எப்ப போச்சான், விபீஷணனுக்கு பட்டம் கட்டதுக்கு அப்புறம்தான் போச்சான். அந்த கருணை இருக்கே அதுதான் நன்றி தெரிந்தவர். மேலும் யுத்தத்துல ஒருத்தர் வரா அப்படின்னா எதிரி வரா, எதிரிட்ட நம்ம கருணை காட்டுவோமோ, ஸ்ரீராமர் காட்டுற பல பல யுத்தத்துல அவருடைய கருணை மட்டுமே நம்மளுக்கு பிரத்யட்சமா தெரிஞ்சுக்க முடியறது. இதே மாதிரி ஜட்டாயு அந்த அவசான பிராணன் எடுக்கிற சமயத்துல ஸ்ரீராமரை பார்த்து சொல்றா இப்படி ராவணன் கூட்டிட்டு போனான் அப்படின்னு. அப்போ ஜட்டாயு பிராணனை விடுறா, அந்த ஜட்டாயுக்கு ஒரு பட்சிக்கு சம்ஸ்காரம் பண்றா. பதிமூணு நாளைக்கு ஸ்ரீராமர் இருந்து எதற்காக அப்படின்னா வாக்சகாயம் பண்ணினாரே ஜடாயு, அதனால அந்த நன்றியை தெரிந்து இருந்தார் ஸ்ரீராமர். அதனாலே கிருதஜ்ஞன்னு சொல்லலாம். அடுத்த குணம் என்னது, சத்தியவான். சத்தியவான் ஸ்ரீராமர் சத்தியம் தவிர்த்து பேசினதே கிடையாதே, சத்தியம் தானே ஸ்ரீராமர். சத்யவிரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ம்ருத சத்யநேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னா. சத்தியத்தே விரதம் எடுத்துருக்கிறவர் பகவான், அதனாலேயே சத்யவான். ராமருக்கு ரெண்டாவது வார்த்தை இல்லை, ராமோ திர்நாபிபாஷதே, ஒரு வார்த்தை சொன்னா அதுதான். ராமர் பொதுவா சத்தியம் சொல்ல சொல்றது அப்படிங்கறத நம்ம கேட்டிருப்போம், சத்தியம் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு கேட்டிருப்போம். ஸ்ரீராமர் அதுதான், ஆனா கொஞ்சம் கூட விசேஷமா அதுல சொல்ற ரித சத்தியம். மனசுல கூட சத்தியம் தான் நினைப்பறான், இப்ப மனசுல ஏதோ வச்சுட்டு வாயில சத்தியம் மட்டும் சொல்றது தவறு தானே. மனசுல கூட பகவான் ஸ்ரீராமர் சத்தியம் மட்டும்தான் நினைப்பார். அப்பேற்பட்ட தீமான் ஸ்ரீராமர். பின்ன என்னதுன்னா எப்படி சத்தியமா இருப்பற அப்படிங்கறது காட்டித்தர, தீனமா இருக்கக்கூடிய வாழ்க்கை, அதாவது எதுவுமே இல்லாத வாழ்க்கை தானம் பண்ணி சத்தியத்தை நிலைநாட்டுவர். குருவுக்கு சுஸ்ரூஷை பண்ணி சத்தியத்தை நிலைநாட்டுவர், பணிவிடை பண்ணியே சத்தியத்தை நிலைநாட்டுவர், அப்பா அம்மாவுக்கு சுஸ்ரூஷை பண்ணி சத்தியத்தை நிலைநாட்டுவர். இப்படி அவாவாளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணி பண்ணி பண்ணி சத்தியத்தை சத்தியேன லோகான் ஜெயத்தின்னு ஸ்ரீராமர் ஜெயிச்சுட்டாரு. வைகுண்டம் உள்பட ஈரேழு 14 லோகங்களும் ஸ்ரீராமருக்கு அதீனம் ஆயிடுச்சேன். எதனால? சத்தியத்தினால. ஜடாயுக்கு பார்த்து நீ மோட்சம் அடைவா என்று என் உலகத்துக்கு போவாயின்னு ஏன் அது சத்தியமாச்சு அப்படின்னா ஏதாவது அது எப்படி உண்மையாயிட்டுது? அவருக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா அவர் பண்ணின சத்தியம். நம்மளே வாழ்க்கை பூரா வாழ்நாள் பூரா சத்தியமே சொல்லிட்டு இருந்தா நம்ம சொல்ற வார்த்தை உண்மையாயிடும். அது பொய்யே சொன்னாலும் அது உண்மை ஆயிடும். அதுதான் சத்தியத்தினுடைய அந்த பவர். அதனாலே சத்திய வாக்கியத்தினாலே ஜடாய்க்கு மோட்சம் கிடைச்சது. 14 வருஷம் வனவாசம் என்று சொன்னா அந்த ஒரு நாள் ஒரு மணிக்கூர் கூட பார்த்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி வரார் சத்திய வாக்கிய. மேலும் அந்த விஷ்ணு தனுசை வருணனுக்கு கொடுக்கிறார், நான் வேண்ட சமயத்துல வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. கரெக்டா ராவண வதம் ஏற்படுற சமயத்துல அகஸ்திய முனிவர் தென்னு அந்த அம்பை விஷ்ணு தனுசை வாங்கிக்கிறார் சத்திய வாக்கிய. சுக்ரீவருக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறார், வாலியை வதம் பண்ணி உனக்கு பட்டம் கட்டுறேன்னு. அதே மாதிரி வாலியை வதம் பண்ணி பட்டம் கட்டினார் சத்திய வாக்கிய. விபீஷணனுக்கு இதே மாதிரி இலங்கையை பட்டம் கட்டுறேன் என்று சொன்னார். தவித்து தவித்து இப்ப நான் வாக்கால சொல்றேன் ராவணவதம் பிறகு உனக்கு நிஜமாகவே அந்த இலங்கையை உனக்கு தந்து விடுறேன் என்று சொல்லி அவருக்கு அருள் பண்றார். அதே மாதிரி பண்ணவும் செய்யறார் சத்திய வாக்கிய. தேவர்களுக்கு இந்த ராம அவதாரமே எதனால வந்தது? தேவர்கள் எல்லாம் புலம்பரா இந்த ராவணனால ராவணனுடைய அட்டகாசம் தாங்க முடியலை விஷ்ணு அப்படின்னு சொல்லி. அப்படி விஷ்ணு அங்க தேவர்களுக்கு சத்தியம் பண்ணா நான் வந்து ராவண வதம் பண்றேன் உங்களை காப்பாத்துறேன் என்று சத்தியம் பண்ணார். அந்த சத்தியத்தை காப்பாத்தினாரே இல்லையோ ராவண வதத்தினால சத்திய வாக்கிய. பரதர்கிட்ட சொல்ற, நான் 14 வருஷம் கழிஞ்சா கண்டிப்பாக உனக்கு வந்து நான் ராஜ்ய பட்டாபிஷேகத்தை பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி திருப்பி வந்து ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிட்டார் சத்திய வாக்கிய. ரிஷிகள் எல்லாம் பிரார்த்தனை பண்றார் ஸ்ரீ ராமரை பார்த்து, ராமா இந்த கரதூஷ்ணாதிகள் போன்ற 14,000 ராட்சசானால ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு தபஸே பண்ண முடியலே அப்படின்னு பகவான்கிட்ட போய் விண்ணப்பித்தப்போ நான் கண்டிப்பாக உங்களை அதுல இருந்து காப்பாத்துறேன் என்று சத்தியம் பண்ணார். அதே மாதிரி 14,000 கரதூஷ்ணாதிகள் உள்பட எல்லாரையும் வதம் பண்றார் அர்த்தமுதா. அந்த மாதிரி சத்திய வாக்கியா சத்தியத்தை நிலைநாட்டினார். அதனாலேயே சத்திய வாக்கியான்னு பகவானே சொல்றான். சத்தியம்னா ஸ்ரீராமர். அடுத்த குணம் என்னது? திருடவிரதா. திருடவிரதம்னா என்னது? எடுத்த காரியத்துல உறுதியா இருக்கிறது. அல்லாம இன்னைக்கு இதை பண்ணிட்டு சரி அடுத்தது வேற ஏதாவது பண்ணாலும் அப்படின்னு அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இருக்கே அது இல்லை. டிப்ளமேட்டிக்கா சொல்றது இதெல்லாம் நம்ம சொல்லுவோமே, அதெல்லாம் ராமருக்கு இல்லை. திருடவிரதா, ஒரு காரியம் எடுத்தா அதுல உறுதியா இருப்பார், அதுல எந்த சஞ்சலனும் இல்லை, ஸ்திரதையோட இருப்பார் ஸ்ரீராமர். இது பிரத்யட்சமா எதுல தெரியலாம் அப்படின்னா விபீஷண சரணாகதியில. விபீஷண சரணாகதின்னு சொன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான சரணாகதி. நிறைய சரணாகதி பார்த்திருக்கோம். திரௌபதியுடைய சரணாகதி, கஷ்டம்னு வந்து அபராதம் பண்ணி சரணாகதி பண்ண காக்காசுரனுடைய சரணாகதி, இதெல்லாம் நிறைய பார்த்திருக்கோம். ஆனா பரிபூர்ணமான சரணாகதி எது கேட்டா விபீஷணனுடைய சரணாகதி தான். ஏன் அப்படின்னா சரணாகதியுடைய லட்சணம் பூரா நிறைஞ்சு இருக்கக்கூடது விபீஷண சரணாகதி தான். அப்ப சரணாகதியுடைய லட்சணம் என்னது அப்படின்னா ஆனுகூல்யஸ்ச சங்கல்பஹ பிரதிகூலஸ்ச வர்ஜனம் ரக்ஷிஷ்யதி ஸ்வாஸஹ கோத்ருப்த வரணம் ததா ஆத்மநிக்ஷேபகார்ப்பண்யே ஷட்விதா சரணாகதி. 6 விதமான சரணாகதி இருக்கு. என்னெல்லாம்? ஆனுகூல்யஸ்ச சங்கல்பஹ. விபீஷணர் எப்படி வர்றார்? அனுகூலமா தானே ராமருக்கு இருக்கார். சீதாதேவி எப்படியாவது ஸ்ரீராமர் கூட சேர்த்து வச்சுடணும் அப்படின்னே உள்ளத்தோடு வரார். அதனால அனுகூலமா பேசுறார் விபீஷணர். கண்டிப்பாக நடக்கும். அல்லாம வந்த உடனே நெகட்டிவா பேசினா என்ன விஷயம்? காரியம் இல்லையே. அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்ற? பிரதிகூலஸ்தவர்ஜனம். ஸ்ரீராமருக்கு பகவானை அடையறதுக்காக எதெல்லாம் தடைகள் இருக்கோ அது சொந்தம் ஜனங்களா இருந்தாலும் கூட, அண்ணாவான ராவண்ணா இருந்தா கூட, எல்லாத்தையும் வர்ஜனம் பண்ணி விட்டு விட்டு உடன்பிறப்பே ஆனாலும் கூட விடுறார். விட்டுட்டு ராமர்கிட்ட வர்றார். அதனால அற்புதமான சரணாகதி. ரக்ஷிஷ்யதி விஸ்வாசஹ. சரி வந்துட்டோம், நம்மளும் ராமன் ராமருடைய எதிரியோடைய இடத்திலிருந்து வரோம், ராமர் என்னை காப்பாத்துவரா என்னை ஏத்துப்பரா அப்படிங்கிற சந்தேகமே இருக்கலையா விபீஷணருக்கு. காப்பாத்துவர் ரட்சிஷ்யதி விஸ்வாச, அந்த விஸ்வாசம் நம்பிக்கை இருந்துதான். கோதிருப்த வர்ணம் ததா, ராமரும் காப்பாத்தியே தீருவேன்னு இருக்கார், அவர் அப்படிதான் இருப்பருங்கிற நம்பிக்கையில வராரு. ஆத்ம நிக்ஷேப, ஆத்ம நிக்ஷேபம்னா என்னது, நம்மளையே கொடுக்கிறது, நம்மையே சமர்ப்பணம் பண்ணி விடுறது பகவான்ட்ட, என்னை ஏத்துக்கோ எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு. சிஷ்யத்தேகம் துவாம் சாதிமாம் பிரபன்னஹா அப்படின்னு அர்ஜுன் பகவான்ட்ட சரணாகதி அடையறாளோ, அதே மாதிரி விபீஷணரும் ஆத்ம நிக்ஷேப ஆத்மாவே கொடுத்து விட்டார், நான் உன்னுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டேன், பாக்கி நீ பாத்துக்கோ. கார்பண்யே ரொம்ப வினயமாக இருந்தார். இப்படி ஆறு விதமான சரணாகதி, இதுக்கெல்லாம் மேல விபீஷண சரணாகதியில ஒரு உத்தமமான விஷயம் இருக்கு, என்னன்னா ஆச்சாரிய சாநித்தியம் இருக்கு. ஆஞ்சநேயராகவும் சேர்த்து வைக்கிறார். அங்க வந்து சொல்றா, இப்படி விபீஷணன் வந்து எதிராளியுடைய இடத்துல இருந்து வந்திருக்கார், ராஜ்யத்தை அடையறதுக்காகவே வந்திருக்கார், இப்ப போய் வந்திருக்கார், 10 மாசம் முன்னாடியே வந்திருக்கணும், அண்ணாவை வதம் பண்றதுக்காகவே வந்திருக்கா இப்படின்னு எல்லாம் சொல்றா. ஒரு ஆள்கார் அங்க இருக்கக்கூட சபை ஏத்துக்கப்படாது நம்மளுடைய கூட்டத்துல அப்படின்னு சொல்லி. ஆனா ஆஞ்சநேயர் சொல்றார், அதெல்லாம் கிடையாது, ராவணனுடைய சபையில நம்மளுக்கு ராமருக்கு அனுகூலமா பேசினது அவர் மட்டும்தான், அவரை ஏத்துக்கலாம்னு ஆஞ்சநேயர் சொல்றார். அப்படியே ஆகட்டும்னு ஸ்ரீராமரும் திருடப்ரதத்தோட விபீஷணனை ஏத்துக்கிறார். அதுக்கப்புறம் அவளுக்கு அவ எந்தெல்லாம் ஏத்துக்கப்படாதுன்னு அவளுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறார். அதுதான் ஒரு விரதம், ஒரு திருடமா இருப்ப ஒரு முடிவெடுத்துட்டாருன்னா அவரை பேச்சு அவரே கேட்க மாட்டாருங்கிற மாதிரி திருடப்ரதமா இருப்ப. இப்படி பல குணங்கள், குணங்கள் 16 குணங்கள் எடுத்து சொல்றா ராமாயணத்துல. சகசிரநாமம் சொன்னா 1000 நாமம் தான் விஷ்ணுக்கு இருக்குன்னு சொல்லிட முடியுமா? அதுக்கு எல்லா நாமங்களும் பகவானுடையதுதான். அதே மாதிரி எல்லா குணங்களும் பகவான்ட நம்பி இருக்கு. அதுதான் இதுல சொல்ற, ஸ்வயம் புரிவ பூதானாம் பபூவ குணவத்தரஹா, அத்தியந்த குணவானாக ஸ்ரீராமர் விளங்கினார் என்று எடுக்கிறார். ராமத்தூ சீதையா சார்தம் விஜஹார பகூன் மனசி தத்கதஸ்தஸ்யாநித்யம் ஹ்ருதி சமர்ப்பிதஹ. மனஸ்வி ராமஹா, சுஸ்திரமான சித்தத்தோட ஸ்ரீராமர் சீதாயா சார்தம், சீதா தேவி சீதா பிராட்டி கூட அழகா சீதா தேவிக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணிண்டு சௌக்கியமா ஹிருதி தஸ்யாஹ ஹிருதி நித்யம் சமர்ப்பிதாஹ. அந்த சீதாதேவியோடைய சித்தத்திலேயே சர்வகாலமும் குடியிருக்கக்கூடிய ஸ்ரீராமர். ராமர் எங்க கட்டார், சீதா தேவியோட ஹிருதயத்துல பாக்கலாம். ராமர் எங்க கட்டார், லக்ஷ்மணோடைய ஹிருதயத்துல பாக்கலாம். ராமர் எங்க கட்டார், ஆஞ்சநேயருடைய ஹிருதயத்துல பாக்கலாம். எல்லாருடைய ஹிருதயத்துல குடியிருக்கிறவர் ஸ்ரீராமர். அப்படி எத்தனை காலம் சௌக்கியமா வாழ்ந்த அப்படின்னா, பகவன் ரிதூன் துவிஜஹார ரிதுக்கள், நிறைய ரிதுக்கள் சௌக்கியமா அவ ரெண்டு பேரும் வாழ்ந்தார்கள். பிரியா து சீதாராமஸ்ய தாராஹ பித்ருக்ருதா இதி குணாத் ரூப குணாத் சாபி ப்ரீதிர் பூயோ அப்யவர்தத. சீதாராமஸ்ய, சீதாதேவி ஸ்ரீராமன் பித்ருக்ருதா தாராஹ, அப்பாவுக்கு சுஸ்ரூஷை பண்ணக்கூடின ஒரு பத்னியாக இருக்கிறதுனாலையும், பிரியா தூ ஸ்ரீராமருடைய பிரீதிக்கு பாத்திரீபூதனா இருக்கக்கூட சீதாதேவி, குணாத் அபி அது மட்டும் கிடையாது, சீதாதேவிக்கு பர்த்ர பக்தி இருக்குமா, கணவர்னா அவர் தான் பகவான் அப்படின்னு பர்த்ர பக்தி இருக்கிறதுனாலையும், மனோகுணத்தாலையும், ரூப குணாத் சீதாதேவிக்கு அது மட்டுமா, ரூப குணமும் இருக்கு, பாக்குறதுக்கும் சௌந்தர்யவதி அல்லவா, அழகானவள் அல்லவா, அப்பேற்பட்ட சீதாதேவிக்கு ஓரோ நாள் மேல நாள் கூட கூட கூட ஸ்ரீராமருக்கு சீதாதேவிக்கு மேல அன்பு கூடிண்டு வந்தது, பிரீத்தி கூடிண்டு வந்தது. அப்போ எப்படி ஒரு பர்த்தாக்கு மனைவி மேல அன்பு கூடும் அப்படிங்கறதுல எடுத்து காட்டுற, அப்பாவுக்கு சுஸ்ரூஷை பண்றவளான பத்னி, பிரீத்திக்கு ஏத்தாபடி அவருக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏத்தாபடி நடந்துக்கிற மாதிரி இருக்கக்கூடது பத்னி, பர்த்ர பக்தி இருக்கக்கூட ஒரு பத்னி, இனியோ அழகான ரூபத்தோட இருக்கக்கூட ஒரு பத்னி. இப்படி இருக்கிற ஒரு பத்னினா பிரீத்தி ராமருக்கு வந்து அதிகம் ஆகாம இருந்தாதானே ஆச்சரியம் அப்படி எடுத்து சொல்றா. சீதாதேவிக்கும் ஸ்ரீராமர் மேல அன்பு குடித்து ராமருக்கும் சீதாதேவி மேல அன்பு அதிகமாச்சு. ஹிருதயம் செய்வதானாதி பிரீத்தி யோகி பரஸ்பரம். அப்ப பிரீத்தியோட இருக்கிறத அன்போடு இருக்கிறத ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆள் மனசுல நினைக்கிறது என்னன்னு தெரியும், இன்னொரு ஆளுக்கு அவளுடைய மனசுல என்ன நினைக்கிறா அப்படின்னு தெரியும். ஹிருதயம் ஏவ ஜானாதி. அப்ப ரெண்டு பேரோட சீதாக்கு சீதா பிராட்டிக்கு ராமருடைய ஹிருதயம் தெரியும், ராமருக்கு சீதாவுடைய ஹிருதயம் தெரியும். அது நம்ம அயோத்தியா கண்டத்துல நல்லா பிரத்யட்சமா பார்ப்போம். அப்படி அவ ரெண்டு பேரும் சௌக்கியமா இருந்தா தஸ்யாச்ச பர்த்தா த்விகுணம் ஹிருதயே பரிவர்த்ததே அந்தர்ஜாதம் அபிவ்யக்தம் ஆக்யாதி ஹிருதயம் ஹிருதா. சீதாதேவி சீதாதேவியா குணத்துல மிகுந்தவள் அப்படின்னு பார்த்தா ராமர் இருக்கார், ராமரா குணத்துல மிகுந்தவர் அப்படின்னு பார்த்தா சீதாதேவி இருக்கா. அப்படி ஒப்பான மனசோட மனோபாவத்தோட அழகா அந்த அரண்மனைய மங்களகரமா ஆக்கி வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் சொல்லி தஸ்ய பூயோ விசேஷேன மைதிலி ஜனகாத்மஜா தேவதா விஸ்மா ரூபே சீதா ஸ்ரீவரூபிணி. ரூபிணி ஸ்ரீஹி இவ சீதாதேவியுடைய ரூபம் எப்படி இருக்குமா, மகாலட்சுமியுடைய ரூபம் மாதிரி இருக்குமா. மகாலட்சுமி பூலோகத்துல இறங்கி வந்தா என்ன இறங்கி வந்தவள் தான் மகாலட்சுமி தாயாரே தான் சீதாதேவி இல்லவா. ஆனா இதுல வால்மீகி முனிவர் சொல்றத இப்படிதானே சொல்லணும், ரூபிணி ஸ்ரீஹி இவ ரூபே வடிவுக்கு ஒத்த மகாலட்சுமியுடைய அழகுக்கு ஒத்த ரூபமா இருக்கிறவள், தேவதாபிகி சமா தேவஸ்திரீகளுக்கெல்லாம் துல்லியமா இருக்கக்கூடியவள், மைதிலி மிதிலையில பிறந்தவளான ஜனகாத்மஜா ஜனகபுத்திரியான சீதா சீதாதேவி ஸ்ரீராமருக்கு ஏதாப்புல நடந்து சௌக்கியமா சௌக்கியத்தையும் கொடுத்துட்டு இருந்தா. ஒரு ஆத்துல ஒரு குடும்பத்துல ஒரு ஸ்திரீ மங்களகரமா இருந்தாதான் அந்த குடும்பமே சந்தோஷம் அடையும் இல்லப்பா. அதே மாதிரி சீதாதேவி அந்த குடும்பத்தை மங்களகரமாக்கினான் அப்படின்னு சொல்ல ராஜபுத்திரனான அந்த ஸ்ரீராமர் அபிராமையா அழகான அதிகாமையா அதிப்பிரியமானவளும் உத்தம ராஜகன்யா உத்தமமான ராஜபுத்திரியோட இருக்கக்கூடவளும் தேவதாதி தேவனா அமரேஸ்வரரான மகாவிஷ்ணுவுக்கு மகாலட்சுமி ஆட்டமா எப்படி இருந்தாலும் அதே மாதிரி ராமர் சீதா அவ ரெண்டு பேரும் சௌக்கியமா வாழ்ந்தார். ஏன் இவ்வளோ அவ ரெண்டு பேரும் சௌக்கியமா இருந்தாங்கிறதுக்கு இவ்வளோ ஸ்லோகமா கேட்டா கண்டிப்பா ஆமா. ஏன்னா இந்த அத்தியாயத்துலதான் அவ ரெண்டு பேரும் சௌக்கியமா வாழ்ந்தார்னு சொல்லி பாலகாண்டம் பூர்த்தி ஆயிடுறது. அடுத்தது அயோத்தியா காண்டத்துல ஏறுறோம் இல்லவா, அதனால விஸ்தாரமா சொல்றாள் வால்மீகி முனிவர் அவ சௌக்கியமா இருந்தா விஷ்ணு மகாலட்சுமி ஆட்டமா இவ சீதாராமராக காட்சி கொடுத்துருந்தார் அப்படின்னு. இந்த பாலகாண்டம் கேட்டவாளுடைய பிரயோஜனம் என்னது, யஷ்ணோத்யாமிதம் காவியம் பாலாக்கியம் ராம ஜன்மகம் படத்திய சஞ்சலோ பக்தியா புத்வா போகான் அந்தே ஸ்ரீ சூரிய சாயுஜ்யம் கச்சதத்யன சம்சய. இது கேட்கிறவாளுக்கு இந்த காவியத்தை கேட்கிறவாளுக்கு ராமருடைய பாலாக்கியம் இல்லவா, ராமர் சின்ன குழந்தையில இருந்த சமயத்துல இருக்கக்கூடிய லீலைகளாக நம்ம 77 சர்க்கங்களாக அனுபவித்தோம். இந்த கேட்கிறவாளுக்கு அச்சஞ்சலமான பக்தி ஏற்படும் ராமர் மேல. அப்பேற்பட்ட குணங்கள் நிரம்பி இருக்கக்கூட ராமர் மேல பக்தி ஏற்படாம இருந்தாதான் அதிசயம் பாலகாண்டத்தை கேட்டதுக்கு பிறகு. அப்படி அச்சஞ்சலமான பக்தி ஏற்படும் போகம் சௌகரியம் சந்தோஷம் எல்லாம் நம்மளுக்கு தந்து அருள் பண்ணக்கூடியதான் ஒரு அற்புதமான பாலகாண்டம். இதை நம்ம பகவானுடைய திருவடிக்கே நம்மளை சேர்த்துடும் இந்த பாலகாண்டம். ஒரு ஆச்சாரியனாக ஒரு குருவா இருந்து இந்த பாலகாண்டம் நம்மளை பகவான் கிட்டக்க சேர்த்துடும் அப்படின்னு. இதுல சம்சயமே இல்லையாம்னா சம்சயா, இதுல சந்தேகமே இல்லை என்று பாலகாண்ட ஸ்ரவணத்தினுடைய பலத்தை வந்து சர்வார்த்த சாரமாக இந்த ஸ்லோகத்துல வர்ணனை பண்ணி புத்திர பௌத்ராதி சம்பத்தி சர்வரோக நிவாரணம் பத்னி புத்திராதி கலஹ நாசனம் க்ஷேமவர்தனம் கரோதி பாலகாண்டத்ய படனஸ்ரவணாதிகம். படனம் பண்றத பாலகாண்டம் படிக்கிறவாளுக்கு புத்திர பௌத்ராதி சம்பத்தம், குழந்தைகள் எல்லாம் ஏற்பட்டு சர்வ ரோக நிவாரணம், எல்லா ரோகமும் நிவாரணம் பண்ணக்கூடிய ஔஷதமாக்கும் பாலகாண்டம். பத்னி புத்திராதி கலக, குழந்தைகள்கிட்ட பத்னிகள்கிட்ட எல்லாம் ஏதாவது கலகம் இருக்குன்னா அதெல்லாம் நாசனம் அழித்து க்ஷேமத்தை வர்தம் பண்ணும், க்ஷேமத்தை அதிகரிக்கும். கரோதி பாலகாண்டச்சு, இதெல்லாம் பாலகாண்டம் பண்ணுமா? எப்படின்னா பட்டண சிரவணாதிகம் படிக்கிறது, சிரவணம் எல்லாம் பண்ணினா நிச்சயமாக இந்த அருள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பலஸ்ருதியை சொல்லி அந்த பாலகாண்டத்தை ஸ்ரீராமருடைய சரணத்துல சமர்ப்பணம் பண்ணலாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே சப்தசப்ததிமஸ்ஸர்க ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய ஸ்ரீ கோமதி தீரே நைமிஷாரண்யே அஸ்வமேத யஜ்ஞவாடகத முனீந்திர த்விஜேந்திர நரேந்திர ரிக்ஷகோ புச்சவா நரேந்திர ராட்சசேந்திர பரிவிருதஸ்ய முனி பிருந்தாரக பிருந்தவந்திய மானகோரகாகார பாதயுகலஸ்ய அயோத்யா புராதீஷஸ்ய ராஜாதிராஜஸ்ய சகல லோக சரண்யஸ்ய சகல ஜகத் ரக்ஷண ஜாகரூகஸ்ய லோகாபிராமஸ்ய ஸ்ரீராமச்சந்திரஸ்ய நிகடோ ஸ்ரீராமாத்மஜயோ குஷலவயோ ஆக்யான ஸ்ரீமத் ராமாயணே வர்த்தமான கதா பிரசங்க அஸ்யானந்தனம் அயோத்யா காண்டம் தஸ்யாயமாத்ய ஸ்லோக கச்சதா மாதுல குணம் பரதேன ததானக சத்ருக்னோ நித்ய சத்ருக்னோ நீதா ப்ரீதி புரஸ்கிருதஹ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய. சத்ய பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மாக்யேன மகீம் மகேஷாஹ கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. காலே வர்ஷது பர்ஜன்யஹ பிருத்வீ சஸ்யசாலினீ தேசோயம் க்ஷோபரஹிதஹ ப்ராஹ்மணா சந்து நிர்பயாஹ அபுத்ரா புத்ரிணஸ் சந்து புத்ரிணஸ் சந்து பௌத்ரிணஹ அதனா சதனா சந்து ஜீவந்து சரதாம்சனம் சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி ப்ரவிஸ்தரம் ஏகைகமக்ஷரம் ப்ரோக்தம் மஹாபாதகநாசனம் ஷ்ருண்வன் ராமாயணம் பக்த்யாம் யஃ பாதம் பதமேவ வா சயாதி ப்ரஹ்மணஸ்தானம் ப்ரஹ்மணா பூஜ்யதே சதா. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாஹ பதயே நமஹ. யன்மங்களம் சஹஸ்ராக்ஷே சர்வதேவ நமஸ்க்ருதே வ்ருத்ரநாஶோ ஸமபவத் தக்தே பவது மங்களம். யன்மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் ப்ரார்த்தயானஸ்ய தக்தே பவது மங்களம். மங்களம் கோசலேந்திராய மஹனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். அமிர்தோத்பாதனே தைத்யான் க்னதோ வஜ்ரதரஸ்யத் அதிதிர்மங்களம் ப்ராதாத் தத்தே பவது மங்களம். த்ரீன் விக்ரமான் ப்ரக்ரமதோ விஷ்ணோரமித தேஜஸஹ யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம். ரிஷயஸ் சாகராத்வீபா வேதாலோகாதிஷஷ்டதே மங்களானி மஹாபாஹோ திஷந்து தவ சர்வதா. அபராத சஹஸ்ராணி க்ரியந்தே அஹநிஷம் மயா தானி சர்வாணி ஹே தேவ க்ஷமஸ்வ புருஷோத்தமாம். யதக்ஷரபத ப்ரஷ்டம் மாத்ரா ஹீனம் ப்ரியத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்து தே. விசர்க விந்து மாத்ராணி பதவாதாக்ஷராணி ச நியூனானி சாதிரிக்தானி க்ஷமஸ்வ புருஷோத்தமாம். காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்த்யாத்மனா வா ப்ரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயே தத். சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாக் பவேத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. சாந்தி சாந்தி சாந்தி. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய. ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம